வணக்கம். தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு ஞானப்பிரகாசம், 18/5/18. தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு. எந்த ஒரு தொழிலும் வேலையை வாங்கிக்கிட்டு தான் விளையுது இல்லையா? ஒரு தொழில், தொழிற்சாலை தொழிலாக இருக்கட்டும், கல்வி சார்ந்த தொழிலாக இருக்கட்டும், பொறியியல் சார்ந்த தொழிலாக இருக்கட்டும், பொதுவாக உலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே முதலாளியாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, இப்படி தொழில்கள்னு உலகத்தில் எந்த எடுத்துக்கிட்டாலும் உழைப்பை வாங்கிக்கிட்டு தான் விளையிற தொழில்களை தான் உலகம் பூரா நம்ம பார்க்குறோம், உற்பத்தி ஆகிற தொழில்களை தான் பார்க்குறோம். உழைப்புங்கிற ஒன்று தேவையில்லாமல், அல்லது உழைப்பு ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக வாங்கிக்கிட்டு தானாகவே எல்லாம் மாறி நின்று விளையிற ஒரு தொழில் இருக்கா? இந்த தொழிற்சாலையினுடைய முதலாளியையோ, அந்த தொழிற்சாலையையோ, அந்த தொழிலாளிகளையோ கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் சார்ந்திராமல் என்றைக்கும் எந்த காலத்திலையும் இன்பமாக சந்தோஷமாக இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை இருக்கணும். அந்த தொழிலாளர்கள் வருத்தங்கிற ஒன்று அவங்க வாழ்நாள் சந்திச்சிடக்கூடாது. காலங்காலத்துக்கு எந்த விதமான கூலியும் பெறாமலே, அல்லது எந்த கூலியும் தொழிற்சாலையினுடைய முதலாளிகிட்டேருந்து கேட்காமலே உழைச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தொழில் இருக்கா? அப்படி இருந்ததுன்னா எவ்வளோ சௌரியமாக இருக்கும். தொழிற்சாலையினுடைய முதலாளிக்கு வந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கும் தானே கொஞ்சம் கூட? அப்படி உலகம் பூரா ஒரு தொழிற்சாலை இருந்ததுன்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு தொழிற்சாலையை கட்டமைச்சு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், உலகம் பூரா எல்லாருக்கும் ஒரு தொழிற்சாலையை கட்டமைச்சு கொடுக்குறோம். அந்த தொழிற்சாலையில் வருமானம் வந்துகிட்டே இருக்குது. அவங்களுக்கு வேலை செய்கிற அந்த தொழிலாளிகள்லாம் இருக்காமல் பாருங்கள், அவங்க தொழிற்சாலையினுடைய முதலாளிகிட்ட கூலியே கேட்கல. அப்போ வர்றதெல்லாம் அவருக்கு லாபமாகவே வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு தொழிற்சாலையை கட்டமைக்க முடியுமா? இந்த தொழிற்சாலை காலங்காலத்துக்கு நிற்குமா? காலங்காலத்துக்கு இதிலேருந்து வருமானம் வந்துக்கிட்டே இருக்குமா? இந்த தொழிற்சாலையினுடைய மூல பொருள்களுக்கெல்லாம் எங்கே போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலையை கட்டமைக்க முடியும்னாலே அந்த தொழிற்சாலைக்கு பேர் தான் இயற்கை. அந்த தொழிற்சாலையில் உற்பத்தி ஆகிற அந்த மூலதன பொருட்களுக்கு பேர் தான் விளைபொருட்கள். அந்த தொழிற்சாலை வீணாக போகாமலும் அந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் இருக்காங்க பாருங்கள், இந்த தொழிலாளர்கள்லாம் யாருன்னு நாளைக்கு சொல்கிறேன். இந்த தொழிலாளர்கள் வந்து இந்த முதலாளிகிட்ட இந்த உற்பத்தி ஆகிற பொருட்கள்லேருந்து எந்த கூலியுமே கேட்கறதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த முதலாளிக்கு தேவையற்ற கழிவுகள் மட்டுமே அவங்களுக்கு கூலியாக கொடுத்தா போதுமானது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தொழிலாளிகள், தொழிற்சாலை முதலாளி வேணான்னு சொல்கிறதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு அதே மிக உயர்ந்த பொருளாக மாற்றி திருப்பியும் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவும் ஆற்றலும் மிக்க தொழிலாளிகள். இப்போ இருக்கிற தொழிலாளிகளுக்கும் இந்த வேளாண்மை சார்ந்த தொழிலாளிகளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இதில் தொழிலாளிகள்னு கற்பனை பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களை பொறுத்தல, நம்மளை பொறுத்தல, ஒன்று மனிதர்களை கற்பனை பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா எந்திரங்களை கற்பனை பண்ணுவோம். இவைகள் தானே விவசாயத்துக்காக உழைக்கிது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் தமிழர்களுடைய வேளாண்மையில் காற்று உழைத்தது, மண் உழைத்தது, நீர் உழைத்தது, ஆகாயம் உழைத்தது, நெருப்பும் உழைத்தது, சரியா? எல்லாம் ஐம்பூதங்களுமே உழைத்தது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் எல்லாமே அவனுக்காக எந்த கூலியும் பெற்றுக்கொள்ளாமலே, உழவனிடத்தில் பெற்றுக்கொள்ளாமலே உழைத்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த நிலத்திலே வந்து சார்ந்த உயிர்கள் இருக்குது பாருங்கள், அதையெல்லாம் உழைச்சிது. மண்புழுக்கள் அப்படி உழைச்சிது, நத்தைகள் உழைத்தது, மீன்கள் உழைத்தன, நண்டுகள், இந்த மண்ணுக்கு வந்து சேர்ந்த அவ்வளவு உயிர்களும் அவனுக்காக உழைத்து கொண்டே இருந்தது. இவைகளுக்காக அவன் எந்த கூலியும் கொடுக்க வேண்டியதே இல்லை. அவனுடைய மாடுகள் கூட அவனிடம் தானியத்தையோ பணத்தையோ விலையாக கேட்காமல் அதில் அவன் கழிவாக பயன்படுத்துகின்ற வெறும் வைக்கோலை மட்டுமே தின்று கொண்டு அந்த நிலத்தை உழுது கொடுத்தது. அந்த வைக்கோலை மிக உயர்ந்த உரமாக மாற்றி கொடுத்தது. அந்த நிலத்திற்கு அந்த உரத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற வேலையை அந்த மாடுகளே பார்த்து கொண்டிருந்தன. அந்த மாடுகளே அறுவடை செய்த நெல்லை அடித்து மூட்டையை கொண்டு செல்வதற்கு பயன்பட்டது. அந்த மாடுகளே அந்த நெல்லை வைக்கோலிலிருந்து பிரித்து தாம்படிப்பதற்கு தானே கருவியாக இருந்தது. அந்த மாடுகளே அவனுடைய குடும்பத்தாருக்கு வாகனமாக நின்று, போக்குவரத்து வாகனமாக நின்று பயன்பட்டது. அந்த மாடுகளே அவனுக்கு உரத்தொழிற்சாலையாக பயன்பட்டது. அந்த மாடுகளே அவனுடைய குழந்தைக்கு பாலற்று போகும்போது பாலாகவும் பயன்பட்டது. ஆனால் நவீன கால வேளாண்மையில் இந்த மாதிரி அந்த மாடுகள் இறந்த பொழுது அவைகள் மீண்டும் இலவசமாகவே வேறொரு யந்திரத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டு போயிட்டு இயற்கையாகவே. இப்போது அந்த மாதிரி யந்திரங்கள் குட்டி போடுறதில்ல, அந்த மாதிரி யந்திரங்கள் வைக்கோலை உரமாக மாற்றி கொடுக்கறதில்ல, அந்த மாதிரி ஒரே ஒரு யந்திரமே உழவு தொடங்கி அறுவடை செய்து யந்திர நெல்லை வீட்டில் கொண்டு போய் சேர்க்கும் வரையில் ஒரே ஒரு யந்திரமே எல்லா வேலையும் செய்கிறதும் இல்லை. சரியா? அப்புறம் அந்த கழிவு பொருளான வைக்கோலை முக உயர்ந்த சாணங்கிற ஒன்றை மாற்றி உரமாக மாற்றி கொடுக்குது பாருங்கள் அந்த மண்ணுக்கு. அந்த வேலையை எந்த மாதிரி நவீன யந்திரத்தாலையும் செஞ்சு கொடுக்கவே முடியாது. அதோடு இல்லை, ஒரு டிராக்டர் நீங்கள் செவுத்தை நோக்கி ஓட்டிங்கன்னா தூக்க கலக்கத்தில் டிராக்டர் தானும் அழிஞ்சு ஓட்டிகிட்டு போகிறவனையும் செவுத்தில் மோதி டிராக்டர் அவனையும் கொண்டுடும். ஒரு மோட்டார் சைக்கிள் கூட அப்படித்தான். ஆனால் ஒரு மாட்டு வண்டியை செவுத்தை நோக்கி ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக அது போகவே போகாது. இதுதாங்க உயிருக்கும் மெய்மைக்கும் உள்ள வித்தியாசம். உயிரியல் என்பது அறிவும் அனுபவமும் உயிர்த்தலும் மிக்கது. ஆனால் எந்திரம் அப்படி இல்லை. சரியா? அதில் வேகம் இருக்கலாம், ஆனால் அதில் உயிர்த்தலாகிய அறிவு, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதற்கான அறிவு அதனிடத்தில் இல்லை என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அந்த உழவன் எப்படிப்பட்டவன், அவனால் பூமிக்கு என்னவெல்லாம் விளைந்தது என்பதை நாளை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுடைய புரிதல்களுக்காக காத்திருக்கிறேன்.